నిరుదిలింగం నిరుదిలింగం నిత్యానందం తరు శివమే నిరుదిలింగం నిరుదిలింగం నిరుదిలింగం నిత్యానందం తరు శివమే నిరుదిలింగం நிருதிலிங்கம் இந்த புவியோரை உயர்த்தி வைக்க எழுந்த லிங்கம் பூமாதா வணங்குகின்ற நிருதிலிங்கம் இந்த புவியோரை உயர்த்தி வைக்க எழுந்த லிங்கம் கன்னி மூல திசை நின்று மண்ணாளும் லிங்கம் கன்னி மூல திசை நின்று மண்ணாளும் லிங்கம் உண்ணாமுலை தீர்த்தம் நீராடும் லிங்கம் அண்ணாமலை வலத்தில் உன் பாதம் தஞ்சம் இருதிலிங்கம் இருதிலிங்கம் வித்யானந்தம் தரு சிவமே இருதிலிங்கம் இருதிலிங்கம் இருதிலிங்கம் வித்யானந்தம் தரு சிவமே இருதிலிங்கம் பூமாதா வணங்குகின்ற நிருதிலிங்கம் இந்த புவியோரை உயர்த்தி வைக்க எழுந்த லிங்கம் புவியோரை உயர்த்தி வைக்க எழுந்த லிங்கம் மலை வேடன் இறுதிக்கு மறு வாழ்க்கை தந்தவா தென்மேற்கு திசையாள ஆணையிட்டவா மலை வேடன் இறுதிக்கு மறு வாழ்க்கை தந்தவா தென்மேற்கு திசையாள ஆணையிட்டவா மண்ணுக்குள் மறைந்திருந்த மாணிக்கமே நீ அண்ணாமலை எழுந்தாய் ஒரு தினமே கை மீது வாராத பொருள் வளமே உனை கண்டதும் தானாய் வந்து சேருமே அசுரர் வணங்கும் ஆருயிரீசா இருதிலிங்கேஸ்வரா ஆரோக்கியமேன்மை உடல் மீது வன்மை அருள்வாய் தயாபரா பதிரூபமாய் நிருதிலிங்கமாய் நின்ற சர்வேஸ்வரா பூமாதா வணங்குகின்ற நிருதிலிங்கம் இந்த புவியோரை உயர்த்தி வைக்க எழுந்த லிங்கம் புவியோரை உயர்த்தி வைக்க எழுந்த லிங்கம் புகை வண்ண திருமே நீ காட்டும் இருதிலிங்கமே பகை தன்னை புறமோட்டும் பைரவமே புகை வண்ண திருமே நீ காட்டும் இருதிலிங்கமே பகை தன்னை புறமோட்டும் பைரவமே தானமாடை தானம் கொடுத்ததுமே புத்திர தோஷம் நீங்கிடுதே தானம் அன்னதானம் அளித்ததுமே குழந்தை வரம் தரும் தெய்வதமே கன்னி மூலையில் கண்கள் மூன்றுமே கருணை பொழிகின்றதே